ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நம. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சூக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இந்த 13 பாசுரமான புள்ளின்வாய் கீண்டானை என்பது பாகவத அபசாரம் மிக மிக கொடியது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஆண்டாளாலே செய்யப்பட்டது என்பதை சர்வ நிச்சயமாக நாம் கொள்ள வேண்டும். சர்வேஸ்வரன் இந்த பூவுலகிலே அவதரித்து செய்யும் ஆணைத்துளிகள் அனைத்தும் பகவத் அபசாரம் பொறுக்காமையாலே என்று நம் பூர்வர்கள் கூறியிருக்கிறார்கள். கோபமற்றவனும் சாந்தமூர்த்தியுமான பகவான் சிம்மமுகத்தை எடுத்து கோபத்தை காட்டியது பரம பாகவதனான பிரஹ்லாதனுக்கு ஹிரண்யகசிபு அபசாரம் பண்ணதனால்தான். பாகவத அபசாரம் நாம் முன்னர் செய்த பிரபத்தியை கூட பாழ்படுத்திவிடும், அதை பலனைக்க விடாமல் செய்யும். ஒருவன் தான் நிஜமாக பாகவதனாக இருந்தானேயானால் அவன் பிறர் தனக்கு செய்யும் அபசாராதிகளை கண்டு நிச்சயம் கோபம் கொள்ள மாட்டான். பிறரை அவர்களின் அபசாரத்திற்காக தண்டிக்க வேண்டுமென்று ஒருபோதும் நினைக்க மாட்டான். தண்டிப்பதென்பது பகவானின் வேலை என்றும் அது ஜீவாத்மாவான தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதென்றும் நினைத்து வாழாயிருப்பானே தவிர அந்த தன்னை பரிபவப்படுத்திய அந்த வியக்தியின் மேலே கோபமோ அல்லது அவனை திரும்ப வைவதோ இப்படி எதுவும் செய்ய மாட்டான். புள்ளின் வாய் கீண்டானை ஜடாயு என்ற பட்சியை தன் கத்தியினால் கிழித்தவனை அல்லது கொன்ற அந்த ராவணனை சொல்லும் பதம் இது. சீதையை ராவணன் புஷ்பகோமானத்தில் எடுத்துச் சென்றதைக் கண்ட ஜடாயு ராவணனிடம் மிக கடுமையான யுத்தத்தை செய்தது. முதலில் இது என்ன ஒரு பட்சி தானே அப்படின்னு ரொம்ப அநாயசமாக சண்டை போட்டான். ஆனால் அந்த ஜடாயுங்கிற பட்சி அவனுடைய வில்ல கீழே ஒட்டிச்சு தள்ளித்து ராவணனும் சீதாதேவிய தம் மடியில் வச்சுண்டு அப்படியே கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் எழுந்துண்டு தன் கத்தியினாலே ரொம்ப கோபம் கொண்டவனாக அந்த புல்லான ஜடாயுவின் வாயை ரத்தம் கக்கும்படியாக ரெண்டாக கிழித்தெறிந்தான். பின்னர் இறக்கும் தருவாயில் இருந்த இந்த ஜடாயு ராமனை கண்டதும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் வாயிலிருந்து கக்கி உயிரை விட்டது. ராமன் ராஜ்யத்தை இழந்ததையோ, காட்டுக்கு தான் வந்து கஷ்டப்படுவதையோ, சீதையை பிரிந்ததையோ பற்றி கூட கவலைப்படாமல், உத்தமமான ஜடாயுவை பாபி ராவணன் கொன்றுவிட்டானே என்று மிகவும் வருந்தினான். ஜடாயுவுக்கு தீங்கை விளைவித்த அந்த ராவணனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதமும் செய்தான். அதனாலே புள்ளின்வாய் கீண்டான் என்பது இங்கு ராவணனை மட்டுமே குறிக்கிறது. பொல்லாரக்கனை சீதையை கவர்ந்து சென்றதினாலே ராவணன் பொல்லாரக்கன் அல்ல, உத்தமனான ஜடாயுவை கொன்றதினாலே பொல்லாரக்கன் அல்லது ராட்சசன். இப்போ அவன் பொல்லா அரக்கன், இப்போ அரக்கங்கிறதுக்கு ஜாதி கிடையாது, அது இது புரசருடைய இது பேரன், அதனாலே அவன் பிராமணன். ராவணன் பிராமணன், அந்த பிராமணன் தன்னுடைய தீய செயல்களினாலே அரக்கனானான். ஸ்ரீ ராமபிரானுக்கு ராவணன் மேலே தன் பத்னியை அவன் அபகரித்து போனான் என்பதனாலே கோபமல்ல, அதை காட்டிலும் தனக்கு உயிருக்கும் உயிரான அந்த ஜடாயுவை கொன்றுவிட்டானேன்னு அவன் மேலே கோபம். சீதையை எடுத்துச் சென்றவனை நான் கொல்லுவேன்னு சபதம் பண்ணல, ஆனா ஜடாயுவை கொன்ன அந்த ராட்சசனான ராவணனை கொல்லுவேன் அப்படின்னு அந்த ஜடாயுக்கு முன்னாலேயே சபதம் பண்றான் ஸ்ரீராமன். அதனாலே தன்னுடைய பத்னியை காட்டிலும் தன் திருவடி ஆசிரித்த ஜடாயு போன்ற உத்தமர்களை தனக்கு பத்னியை காட்டிலும் மேலாக எண்ணினான் என்பது இங்கே தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. கிள்ளிக்களைந்தானை, இப்போ ஒரு மரத்தை வெட்டணும்னு வச்சுங்கோ, அதை என்ன பண்ணணும், கோடாரியை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சாய்க்கணும், அதுவும் கீழே வேற மண்ணை நோண்டி அதுலேருந்து கெள்ளி கெள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த வேரையும் எடுக்கணும். ஆனால் அதுவே ஒரு சின்ன செடியாக முளைச்சி இருக்கும்போது அதை அப்படியே கையினால் கிள்ளி கிடைஞ்சு விடலாமா இல்லையா? அந்த மாதிரி ராவனுடைய பத்து தலையையும் தன்னுடைய பானங்களினாலே எப்படி ஒரு செடியை வேரோடு கிள்ளி கிளைகிறோமோ அதை மாதிரி கிள்ளி கிளைந்தானாம். இதை நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் அத்தி அற்புதமாக சொல்றார். உத்தம அமர்த்தலம் அமைத்ததோரெழில் தனுவின் உய்த்த கணையால் அத்திர அறக்கன்முடி பத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன். இப்படி இந்த ராவனுடைய பத்து சிலையும் ஏதோ இந்த புளிய மரத்தில் புளியங்காய அப்படியே கொத்தாடி பாட அந்த மாதிரி அடிச்சு போட்டான். கீர்த்திமை பாடி போய், ஸ்ரீராமனுடைய கீர்த்திகளை ஸ்தோத்திரமயமான பாட்டுகளால் பாடிக்கொண்டு போயின்னு அர்த்தம். ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடி போய், ராமகாதையான ஸ்ரீமத் ராமாயணத்தில் எவ்விதம் ஒவ்வொரு காண்டத்திலும் சரணாகதியின் மேன்மை வால்மீகியால் சொல்லப்பட்டு அது சரணாகதி வேதம் என்றே பெயர் பெற்றது என்பதை உபதேசிக்கும் ஆச்சாரியனுடைய கீர்த்திமையை பாடி போய். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், பிரபத்திக்கு அதிகாரிகளான பிள்ளைகளான அந்த சிஷ்யர்கள் எல்லோரும் இவ்விதம் ஆச்சாரியனன் புகழ்பாடிக்கொண்டே பாவைக்களத்துக்கு சென்றனர், பாவை களத்தில் நுழைந்தனர். அதான் பாவை களம் புகுந்தார். புக்கார்ங்கிற பதத்தினாலே அது பாஸ்டன்ஸ், அடைந்து விட்டனர்னு அர்த்தம். அப்போ பாவை களமாவது எது? மோக்ஷார்த்தமான ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்க ஆச்சாரியனின் திருவடிவாரத்திலே அவன் காலக்ஷேபம் சாதிக்கும் காலக்ஷேப கூடத்தை சென்று அடைந்து விட்டனர் அப்படின்னு அர்த்தம். இது பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார்னு சொன்னதுனாலே யார் பிரபத்திக்கு அதிகாரிகள்? ஆக்கிஞ்சன்யமும் அனன்யகதித்துவமும் எவனுக்கு இருக்கோ அவன் எல்லாருமே. அது ஜாதி வாணா இது வாணா, ஆண் இல்லை பெண்ணுன்னு இல்லை நபும்சகன் இல்லை, எல்லாருமே பிரபத்திக்கு அதிகாரிகள். அதனால இந்த சிஷ்யர்களெல்லாம் ஆச்சாரியனுடைய புகழ் பாடிக்கொண்டு அவன் அந்த ஆச்சாரியனின் தனியை உரத்த குரலிலே பாடிக்கொண்டு அந்த ஆத்ம ஞானத்தை தங்களுக்கு போதிக்கும் இடமான அந்த ஆச்சாரியின் திருவடிவாரத்தில் அடைந்தார்கள், அல்லது காலக்ஷேப கூட்டத்தை அடைந்தார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இப்போ வெள்ளியாவது என்ன? ஞானம். இவ்விதம் ஆச்சாரியனின் காலக்ஷேப கூடத்தை சென்றடைந்த சிஷ்யன் ஆச்சாரியன் சத் உபதேசத்தாலே திருடமான ஞானத்தை பெறுகிறான். வியாழனானது அஞ்ஞானம், வெள்ளியாகிறது பிரகாசமான வெளிச்சம். இப்போ சூரிய வெளிச்சம் வந்தா இந்த வியாழனான அஞ்ஞானமாகிற இருட்டு தொலைவது என்பது நாம் அன்றாடம் வாழ்க்கையில் காண்பதே. இந்த வெள்ளி எழுந்ததினாலே வியாழம் உறங்கியது அப்படிங்கிறது எப்படி வச்சுக்கணும்னா, இப்போ நம்மளுடைய விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தில் இருட்டு தனி ஒரு பதார்த்தம் அன்னு, வெளிச்சம் ஒரு பதார்த்தம் ஆனால் இருட்டு கிடையாது. ஏன்னா பிரகாச ராஹித்யமிதி அப்பிரகாசகான்னு சாஸ்திரம். அதாவது வெளிச்சம் இன்மைதான் இருட்டே தவிர இருட்டு என்பது ஒரு தனி தத்துவம் அல்ல. இது இருட்டு அப்படின்றது எப்போதும் இருக்கு. இப்போ வெளிச்சம் இல்லாத போச்சுன்னா இருட்டு இல்லையா, லைட்டை போச்சோடனே அது என்ன, கதவு வழியா போறதா ஜன்னல் வழியா போறதா அந்த இருட்டு? அப்போ அந்த பிரகாசம் வந்தா எப்படி அந்த இருட்டு போயிடுறதோ, அப்போ அந்த விளக்கு அணைச்சா திருப்பி அந்த இருட்டு. அப்போ அதனால என்ன தெரியுது? அப்பிரகாசம் என்பது பிரகாச ராஹித்யம், அதாவது பிரகாசம் இன்மை. பிரகாசம் இன்மைதான் இருட்டு. நம்மாழ்வார் இத அத்தி அற்புதமா தன்னுடைய திருவிருத்தம் 93வது பாசுரத்திலே அருளி செய்கிறார். காளை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர், மாலை வெய்யோன்பட வையகம் பாவுவர், அன்ன கண்டும் காளை நல் ஞானத்துறை படிந்து ஆடி கண்போது செய்து மாலை நல்நாவில் கொள்ளார் நினையார் அவன்மைப்படியேன். அந்த திருவிருத்தத்தினுடைய 93வது பாசுரம். இப்போ காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர். முன்னோட்டு முன்னோட்டுன்னா என்ன? இது என்ன அழகான தமிழ் பாருங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் சல்யூட்னு சொல்கிறோம் பாருங்க, அதை தான் முன்னோட்டுன்றார் ஆழ்வார்க்கு. காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர். இப்போ குறும்பர், குறும்பர்னா திருடன், கங்குல்னா ராத்திரி இருட்டுங்கிற திருடன். அந்த கீழ்வானத்தில் சக்கரவானத்தில் சூரியோதயம் ஆறபோது அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சானாம், முன்னோட்டு கொடுத்துட்டு ஓடிவிட்டான். மாலை வெய்யோன் பட, சாயங்காலம் அஸ்தமன காலத்தில் சூரியன் மேற்கு திசையிலே சென்று மறைய, வையகம் பாபுவர், இந்த உலகம் முழுக்க அந்த இருட்டுங்கிற திருடன் ஆக்கிரமிச்சுப்பான். இப்போ காத்தால சூரியோதயத்துக்கு முன்னால அவனுக்கு முன்னோட்டு கொடுத்துட்டு ஓடின இந்த கங்குல்ங்கிற இருட்டுங்கிற திருடன் சாயங்காலம் அந்த சூரியன் மறைஞ்ச உடனேயே இந்த உலகம் முழுக்கலும் ஆக்கிரமிச்சுக்கிறானே, இதை நித்தியம் பார்க்கறமா இல்லையா? தினந்தினம் காத்தாலையும் சாயங்காலமே இதை பார்க்கறமே. அதனால அந்நகண்டும் இதெல்லாம் நீ வாழ்நாளில் பார்த்த பிற்பாடும் கூட காலை இனல் ஞானத்துறை படிந்து ஆடி கண்போது செய்தும் மாலை இனல் நாவில் கொள்ளார் நினையார் அவன்மைப்படிக்கேன். இப்ப இது தினம் அன்றாடம் நித்தியம் பார்க்கிறோம். இப்படி இப்போ இந்த பிரகாசம் வந்தவுடனே இருட்டு போயிடுறது, பிரகாசம் போன உடனே அந்த இருட்டு தானா வந்து கப்பிக்கிறது. அப்போ இந்த அஞ்ஞானத்தை என்ன தடி கொண்டா ஓட்ட முடியும்? இல்லை அதை அடிக்க முடியுமா? ஞானம் வந்தால் தானே அஞ்ஞானம் போகும். ஆச்சாரியன் திருவடிவாரத்திலே அத்தியாத்ம சாஸ்திரங்களை நாம் அபியசித்தோமானால், காலக்ஷேபம் பண்ணி கசடரக் கற்றோமானால், நம்மளுடைய அஞ்ஞானம்ங்கிறதான இருட்டு அந்த ஞானமாகிற பிரகாசம் வந்த உடனே தானா தொலைஞ்சு போடும். இதுக்கு அந்த இருட்டை பிடிச்சி தள்ள வேண்டாம், இருட்டை தடி கொண்டு அடிச்சு போன்னு விரட்ட வேண்டாம். அப்போ நாம என்ன பண்றது? ஒன்னே ஒன்று, ஆச்சாரியின் திருவடிவாரத்தை அடைந்து அவனிடத்திலே அத்தியாத்ம ஞானத்தை நாம் அவனுடைய உபதேசம் காலக்ஷேபம் மூலமாக பெற்றோமேயானால் நம்மளுடைய அஞ்ஞானமாகிற இருட்டு தானே விலகும். புள்ளும் சிலம்பினகான், ஹம்சரூபமான பக்ஷியாக வந்த எம்பெருமானுக்கு ஆச்சாரியர்களும், அதாவது பகவானுடன் நம்மை சேர்த்து வைக்கும் கடகர்களும் புள்ளும் சிலம்பினகான். இங்கே ஹம்சம்ங்கிறது ஒரு பறவைதானே, அது புல் தானே. பகவான் தான் ஹம்சரூபமாக வந்தான், பக்ஷி ரூபத்திலே வந்தான், அன்ன பக்ஷி ரூபத்திலே அந்த ஹம்சரூபத்திலே வந்தான். நம்ம ஆச்சாரியாலும் ஹம்சங்கள் தான். இந்த ஹம்சம் என்ன பண்ணும்? இந்த தண்ணீரோடு கலந்த பாலை மட்டும் சுவீகரிச்சுக்கிண்டு இந்த தண்ணி அப்படியே ஒதுக்கி வச்சுருமா. அந்த மாதிரி எத்தனையோ வாண்டாது, வேணுங்கிறது வாண்டாது எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சுமையான கல்விகள். அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு நாம சாஸ்வதமான மோட்சத்தை அடைந்து எம்பெருமான் திருவடிகளிலே நித்தியமான கைங்கரியத்தை பண்றதுக்கு எது எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதையெல்லாம் நமக்கு உபதேசிக்கிற ஆச்சாரியாள். இது அந்த பாண்டியனுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு பெரியாழ்வார் அந்த பொற்கிழிய இது பண்ணார் இல்லையா, கல்பசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணாரே. அப்போ அந்த கல்பசூத்திர வியாக்கியாதவான பெரியாழ்வார் அவர் எங்க போய் வேதத்தை யாருன்ற கத்துகின்றார்? அவருக்கு ஆச்சாரியன் யாருன்னா யாரும் கிடையாது. அதுதான் குருமுக மனதீத்திய பிராக வேதான சேஷான்னு அவருடைய தனியிலே சொல்றார். குருமுகத்திலிருந்து அவர் வேதத்தை அபியசிக்கவில்லை, திருப்பி ரொம்ப பிரௌடமான இதான கல்பசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணி எப்படி பின்ன அந்த பொற்கிழிய ரிஷின்னு வந்தார். அவர் யானமேல அம்பாரி வந்தாரு. அப்போ எம்பெருமான் கருடாருடனா அந்த பிராட்டியுடனும் தன்னுடைய சங்கு சக்கரத்துடனும் சேவை சாதிக்கும் போது பல்லாண்டு பண்ணாரே, அப்படி எப்படி பாடியிருக்க முடியும்? அது எம்பெருமானுக்கு என்ன கண்ணச்சி வந்துருமோ, எம்பெருமானுக்கு என்ன தீங்கு நேர்ந்துருமோன்னு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறார். எம்பெருமானை பார்த்த உடனே எனக்கு அதை கொடுறா இதை கொடுறான்னவங்கிட்ட கோரி எதையும் பெறலை. நீ நன்னாடுறாப்பார் அஸ்மதாச்சியார்னு சொல்லுவார். அந்த ஒரு ஆழ்வார் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். என்ன பொண்ணை கொடுத்தவர் இல்லையா, அதனால மாப்பிள்ள பல்லாண்டு சீவிச்சிருந்தானே தான் பொண்ணு நித்திய சுமங்கலியா இருப்பா, அதனால பெருமாளுங்கிறது ரெண்டாவது பட்சம், தனக்கு மாப்பிள்ளைங்கிறது முதல்ல வச்சுக்கிட்டாராம். இந்த ஆச்சாரியாள் வாண்டாததெல்லாம் எடுத்துட்டு வேண்டியதை மட்டும் கொடுக்கிறாளே, அதுக்கு தான் அங்கு தனியன்லேயே வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். அப்போ என்ன வேதத்தில் வாண்டாத வேதம்னு வேற இருக்கா என்ன? அதெல்லாம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு நம்ம நோட்டு பண்ணிட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்குமே, இந்த வாண்டாத வேதத்தெல்லாம் ஒதுக்கி விடலாமே என்ன? இப்போ நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? இப்ப சொர்பகாமோ எஜேதன்ருக்கு சரின்னு சொர்க்ககாமேஷ்டி யாகம் பண்றான், பண்ணி சொர்க்கத்துக்கு போறான். போனாக்க அங்கே அந்த ஆட்டம் பாட்டம் ஊர்வசி ரொம்ப எல்லாம் டான்ஸ் ஆடுறா, அப்படியே ரொம்ப ரம்யமா அதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த ஊர்வசி என்ன பண்றா, ஒத்தனை தலை குப்புற கீழே தள்ளி விடுறா தேவலோகத்தில் இருக்கு. என்ன இங்க கூட இந்த அநியாயமா அப்படின்னு கேக்குறான். இல்ல, இந்த க்ஷணத்தோடு அவனுடைய சொர்க்கவாசம் முடிஞ்சு போச்சு, அவன் பண்ண புண்ணியம் தீந்து கொடுத்து, அதனால அவனை கேடு தள்ளி விட்டோம் அப்படின்னா. அப்போ அடியனுக்கும் அப்படி தானா? இல்லை இல்லை, உனக்கு நாளினிக்கு தான், இன்னைக்கு இல்லை அப்படின்னாலாம். அப்போ நாளினி வரைக்கும் அவன் சுகத்தை அனுபவிப்பான். ஐயோ, இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, இன்னும் ஒரு வேளை தானே இருக்கு, இன்னும் 10 மணி நேரம் தானே இருக்கு, இன்னும் 5 மணி நேரம் தானே இருக்கு, இன்னும் 2 மணி நேரம் தானே இருக்குன்னு அப்படியே அதையே நினச்சுண்டு அவனுக்கு அங்கே அந்த சுகத்தை அனுபவிக்க மனசு வருமா என்ன? அது மாதிரி வேண்டாத வேதங்கள், இப்போ வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான்னா, எது ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வேணுமோ. இப்போ வேதம் ஒரு ஒரு வேதமும் 4 பகுத்திருக்கா, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் இந்த சம்மித, அதுக்கப்புறம் பிராமணம், அப்புறம் ஆரண்யகம், அப்புறம் உபனிஷத்து. இந்த கருமத்தெல்லாம் சொல்றத விட்டுட்டு, ஏன்னா இந்த நம்மளுடைய கர்மால ரெண்டு உண்டு. அதில் தர்மம், பிரவிற்த்தி தர்மம், நிவிற்த்தி தர்மம்னு. இந்த பிரவிற்த்தி தர்மத்தை கை கொண்டால் அது சுகத்துக்கு ஆசைப்பட்டு அதை சொர்க்கத்தை அடைஞ்சி அதை அனுபவிச்சு திருப்பி கேடு தள்ளி விட்டாளே, அந்த மாதிரி வந்து திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம், திரும்ப திரும்ப இடும்ப குழியில் விழுந்து பிறந்து சேர்த்துக்கிட்டு இருக்கணும். அதுவே நாம் நிவிற்த்தி தர்மத்திலே ஆழங்கால் பட்டோமே ஆனால் இந்த பாழா போன பிரகிருதி மண்டலத்தை தாண்டது எப்படி? இந்த திரும்ப திரும்ப செத்து பிறக்கிறோமே, இந்த திரும்ப திரும்ப செத்து பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? இதுதான் பிரவிற்த்தி தர்மம். நிவிற்த்தி தர்மத்தை அனுஷ்டிச்சவனுக்கு இது கைகூடும். இந்த பிரவிற்த்தி தர்மத்தில் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்கோ, அவன் திரும்ப திரும்ப சுகத்தை அனுபவிச்சு சுகத்தை அனுபவிச்சு விழுந்து விழுந்து இப்படியே தான் போவான். அதனால வேதத்தில் பிரவிற்த்தி கர்மம் சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதுக்கு அதை பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை, நமக்கு அவசியம் இல்லை. இப்போ 60,000 வருஷம் புத்திரபாகியமே இல்லை, அதனால தசரத மகாராஜா புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணா அது ஒக்கும். இதே இருக்கிற குழந்தைய காப்பாற்ற முடியாத திண்டாண்டு இருக்கிற குசேலம் போய் அது வேதத்தில் விதிச்சிருக்கு புத்திரகாமேஷ்டியாகும்னு தான் போய் பண்ணுவானான். அதனால நமக்கு எது வாண்டாமோ அதை ஒதுக்கிட்டு எது வேணுமோ அதை வேதத்திலேருந்து நாம் கை கொள்ளலையா. அதனாலே வேண்டிய வேதங்கள் உரைத்துன்னு சொன்ன மாதிரி நமக்கு வேண்டாத வேதமும் இருக்கு. நமக்கு சுகத்தை கொடுத்து நம்மளை படுகுழியில தள்ளுறதான அந்த காமிய கர்மாக்கள் தேவையில்லை, நிஷ்காமிய கர்மாதான் நமக்கு வேணும், அதுதான் பிரபத்தி. அதனால இந்த புல்லுங்கிற பட்சி இருக்க அதுக்கு இரண்டு இறக்கைகள், சிறகு ரெண்டு. இந்த சாஸ்திரங்களில் நம் ஆச்சாரியர்களை பக்ஷிகளாகவே சொல்லியிருக்கு. பக்ஷிக்கும் ரெண்டு இருக்கு, இறக்கை இருக்கு. நம் ஆச்சாரியர்களுக்கும் ஞானம் அனுஷ்டானம்ங்கிறதான ரெண்டு இறக்கைகள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் புள்ளும் சிலம்பினஹான் ஹம்சாவதாரமான பகவான் நமக்கு உபதேசித்தான். இதை திருமங்கையாழ்வார் முன்னுலகங்களேழும் இருள்மண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது என்னிது வந்ததென்னுமையோர் திசைப்பயலில் வேதம் இன்னி மறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ நமதாகியிருந்து அங்கு அறநூல் உரைத்தது நம்மையாளும் அரசேன்னர். பெரிய திருமொழியில் இது நம் ஆழ்வார் ஆச்சாரர்களுடைய நிலைப்பாடு. இதையேதான் தயாசதகத்தில் நம் சுவாமி தேசிகனம் பிரகடித்தகம் சமஸ்யகமடாத்யவதாரசதான்னர். இப்படி புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னா என்ன நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும்? சிலம்பின அப்படின்னா சொல்லித்துன்னு அர்த்தம். ஹம்சாவதாரம் எடுத்த பகவான் நமக்கு உபதேசம் பண்ணான். ஆச்சாரியாலும் ஹம்சரூபமாகவே நாம் பார்க்கிறோம், அதனாலே அவ உபதேசிக்கிறார். இன்னைக்கும் பாருங்கோ, ஆச்சாரியாளுக்கு மரியாதை பண்றோம், அருளப்பாடுறோம், இல்லை சம்பாவனை பண்றோம், என்ன பண்றோம்? ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவ்ரத ஆச்சாரியன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ ஆச்சாரியாளை என்னவா சொல்றோம்? ஹம்சமாவே சொல்றோம். அது தற்காலத்திலையும் நடைமுறையிலையும் அது ஐசிங்கிற்கு சம்பாவனையா இருக்கட்டும், ஆண்டவனுக்கு சம்பாவனையா இருக்கட்டும், இல்ல இந்த விட கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஆச்சாரியாளுக்கு சம்பாவனை பண்ணட்டும், என்ன சொல்றோம்? இத்த சொல்லிதானே சொல்றோம். அதனாலே இங்கே ஹம்சம் என்பது அந்த எம்பெருமானையும் சொல்றது, ஆச்சாரியாலும் சொல்றது, அந்த ஹம்சாவதாரம் எடுத்து எம்பெருமான உபதேசத்தையும் இந்த ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசிப்பதையும் தான் புள்ளும் சிலம்பினஹான் என்றதான பதம் சொல்றது. போதறி கண்ணினாய், போது என்ற பதத்துக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா புஷ்பம் பூ. அரி என்றால் அது சிம்மம் சிங்கம். போது அரிக்கண்ணினாய்னா சௌலபியத்தையும் பரத்துவத்தையும் ஒரு சேர காட்டுகின்ற கண்கள்னு அர்த்தம். இங்கே ஆச்சாரியனும் எம்பெருமானும் இருவருடைய கண்களுமே இப்படி சௌலபியத்தையும் பரத்துவத்தையும் ஒரு சேர காட்டுவதே. ஆச்சாரியர்கள் தன் சிஷ்யனிடத்திலே மிகுந்த வாத்சல்யத்துடனும் சௌலபியத்துடனும் சௌசீல்யத்துடனும் இருப்பார்கள். அதே ஆச்சாரியர் பரமத நிரசனம்னு வரும்போது இத்தர சித்தாந்திகளோட வாதித்து அவர்களை நிரசனம் பண்ணும்போது சிம்மம் மாதிரி கர்ஜிப்பா. அப்போ தன்னுடைய சிஷ்யர்களிடத்திலே சௌலபியத்தையும் இதர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களிடத்திலே தன்னுடைய பரத்துவத்தையும் அதாவது மேன்மையையும் அந்த சிம்மம் போன்றதான கர்ஜனையும் கொண்டவர்கள் நம் ஆச்சாரியர்கள். இது இரண்டும் ஒரு சேர இருக்க முடியுமா அப்படின்றதான ஒரு சம்சயம், ஒரு சந்தேகம் எழுந்தது. அதற்கு விடை சொல்றார் ரொம்ப அழகா. இந்த பெண் சிம்மம் இருக்க அது ஒரு வலிமை மிக்க யானையோட சண்டை போடுறது, அது அடி அது மத்தகத்தில் அடிச்சு அதை கொல்றது. அதே சமயத்தில் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ குட்டிக்கு பால் கொடுக்கறதுங்கிறது என்ன சௌலபியம், அது அதனுடைய குட்டியின் மேல இருக்கிறதான வாசல்யத்தை காட்டுறது. அதே சமயம் அந்த மத யானைய அதனுடைய மத்தகத்தில் அடிச்சு புழக்கிறது. அப்போ அது என்ன பண்றது, தன்னுடையதான மேன்மையை பரத்துவத்தை காட்டுகிறது. அதே மாதிரிதான் பிரகலாதனிடத்திலேயும் ஹிரண்யகசிபுவினிடத்திலேயும் இந்த வாசல்யத்தையும் அவனுடைய பரத்துவத்தையும் எம்பெருமான் நிருசிம்மாவதாரம் எடுத்து காட்டினான்ங்கிறத நமக்கு நன்னாவே தெரியும். அதனாலே இந்த பெண் சிம்மம் எப்படி தன் குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டே அந்த யானையுடன் சண்டை போடுறதோ அந்த மாதிரி, இல்லைன்னா அரியதான சத்விஷயத்திலே பொழுதை கழிக்க எப்போதும் நோக்குடையவர்கள் ஆச்சாரியால் இது அத்தியற்புதமாக சாதிச்சிருக்கார் இந்த சுவாமி. அந்த சீபாஷியம் எப்படி இருக்கார், ரகசத்திரேசாரத்திலிருந்த இடம் சுவாமி தேசிகன் என்ன முத்தா சாதிச்சிருக்கார் இப்படின்னு கொண்டாடிண்டு பூர்வாச்சாரியால ஆச்சாரியால் அதிலேயே லயிச்சு போய் அந்த சட்விஷயத்தை அதிலேயே கருத்தூன்றி அந்த தங்களுடைய காலத்தை எல்லாம் அதிலேயே எப்போதும் கழிச்சுட்டு இருக்காளே அந்த நோக்கை உடையவர்கள். போது அரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. குள்ள குளிர குடைந்து நீராடுதல் என்பது சோஷ்ணுதே காமான் சகன்னு உபனிஷத் சொல்றதே அந்த மாதிரி. இந்த நித்திய முத்தர்களுக்கும் உபய விபூதி நாயகனான பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானுடனும் சேர்ந்து மோக்ஷமாகிற ஸ்ரீவைகுண்டத்திலே ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்களே அப்படி, அது குள்ள குளிர குடைந்து நீராடுவது. இது இங்கு நீராடாதேன்னு எதிர்மறையிலே நெகட்டிவிலே சொல்லிருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஆனந்தத்தை விரும்பாமல் இருக்கிறவள் அர்த்தம். அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே பிராட்டி சகிதனான எம்பெருமானுடன் சேர்ந்து நித்திய முக்தர்களான தன்னையொத்த ஜீவாத்மாக்கள் அல்லது பாகவதோத்தமர்களோடே சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே கைங்கரியத்தை அனுபவிப்பதிருக்கிறதே அதுதான் குள்ள குளிர குடைந்து நீராடுவது. அதை செய்யாதவர்கள் எதிர்மறையா செய் அதுல நீராடாதேன்னு இருக்கணும், அதனால அப்படிப்பட்ட ஆனந்தத்தை விரும்பாமல் இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பள்ளி கிடத்தியோ மோக்ஷானந்தத்தை அடைய விரும்பாதவனாக இந்த பாழும் சம்சாரத்திலேயே தூங்கி அதிலேயே முழுகி மக்னனாக கிடக்குன்னாயோ அப்படின்னு கேட்கிறா அண்டாள். பள்ளி கிடத்தியோ அப்போ இது ரெண்டு ஆலோசிக்கலாம். எம்பெருமானை அனுபவிப்பதான மோக்ஷானந்தத்தை விட்டுவிட்டு பிராட்டியுடன் கூட எம்பெருமான் நித்தியமுக்தர்கள் இவர்களையெல்லாம் அனுபவிப்பதை விட்டுவிட்டு நாம சுவாத்ம அனுபவமான அந்த கைவல்யத்திலேயே மக்னனாக கிடக்கிறான் பாருங்கோ, அந்த கைவல்ய நிஷ்டன் அவனையும் சொல்லுவதாக கொள்ளலாம். பாவாய், நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற ஒரு பதுமை போன்னவளே அர்த்தம். நீ நன்னாளால் நல்ல ஆத்ம ஞானத்தை சம்பாதிப்பதற்காக மிகவும் ஏற்ற நாளான இந்த நன்னாளிலே நீ, ஏன்னா நீ நன்னாளால்னு இருக்கணும், ஆனால் இப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே நீ கள்ளம் தவிர்ந்து கலந்து. இந்த லோகத்திலே அசித்தும் அனுபவம்தான், சித்மாத்திரமான கைவல்யமும் அனுபவம்தான். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்திலே சேதனன் அச்சேதனன் ஈஸ்வரன் என்ற மூன்றின் அனுபவமும் உண்டு. இதை வியாச பகவான் அபிபாகேன திருஷ்டத்வாத்னு நாலாம் அத்தியாய நாலாவது பாதத்தில் அத்தியற்புதமாக ஒரு சூத்திரம் மருளிச்சிருக்கார். இது மேலோட்டமா பார்க்கும்போது அத்வைதிகளுக்கு ரொம்ப சக்கர பொங்கல் சாப்பிட்ட மாதிரி. அவிபாகேன அப்படின்னா அப்போ பாகம் இல்லாமல் திருஷ்டத்வாத், அப்ப பாகம் இல்லாம அவா அப்படித்தானே சொல்ற, ஜீவாத்மா ஒன்னே இல்லை, அவன் அந்த அல்டிமேட் ரியலைசேஷன் வரும்போது அவனே பரபிரம்மம், அவனே பகவான், அவனே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிதானே சொல்லிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு திரும்ப அப்படி இல்லை. இங்கே பாஷ்யக்காரர் அத்தியற்புதமா வியாக்கியானம் பண்றார், பிரகார பிரகாரி பாவம். அதாவது இப்போ பிரகாரி பகவான், பிரகாரம் யாரு, இந்த ஜீவாத்மாக்கள், அதாவது சரீரம் அப்படின்றது அங்கே ஒரு அதி அற்புதமான அர்த்தம். இப்படிப்பட்ட மிக உயர்ந்ததான மோக்ஷானுபவத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபகாரமான கள்ளத்தனத்தை ஏன் பண்ணுகிறாய்? இங்கு கள்ளம் என்பது ஸ்வாத்ம அனுபவமான கைவல்யத்தை குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட கள்ளத்தை தவிர்ப்பதாவது கைவல்யத்தை விட்டொழித்து மோக்ஷத்திலே எம்பெருமானை அனுபவிப்பது. அப்புறம் கள்ளம் தவிர்ந்து, சரி கலந்துங்கிற ஒரு பதம் இருக்கணும், அந்த பதத்துக்கு சேர்ந்துன்னு அர்த்தம். பரமபதத்திலே பெருமாள் பிராட்டி நித்யர்கள் முக்தர்கள் இவர்கள் எல்லோரிடமும் சேர்ந்து ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய தாற்பரியம். இப்படி கள்ளத்தை தவிர்ப்பதற்கட்டும், அந்த கலப்பது இருக்கே அது ரெண்டு வகை. ஸ்ரீவைகுண்டத்திலே கலப்பது, இப்பூவுலகிலே கலப்பதுன்னு வேத புராண இதிகாச ஆழ்வார் ஆச்சாரியர் சீசூக்திகளுக்கு தனக்குத்தானே அர்த்தம் பண்ணி கொள்வதுங்கிறது கள்ளம். இப்போதான் கம்ப்யூட்டரில் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் என்ன வேணால் கிடைக்கிறது, எதுக்கு வேணால் அர்த்தம் பார்த்துக்கலாம். இத்தெல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியன்ட்ட காலக்ஷேபம் பண்ணாமையே, நானும் ஞானவான், எனக்கும் எல்லாம் தெரியும், நானும் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன், நான் கம்ப்யூட்டரில் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணியாச்சு, கீதா பாஷ்யம் பண்ணியாச்சு, ரகசியதிரைசாரம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பகவத்விஷயம் பூர்த்தி பூர்த்தியாக பண்ணியாச்சுன்னா அது காலக்ஷேபமாகுமா என்ன? அதனால இது கள்ளம். இப்படி இந்த கள்ளத்தை தவிர்க்க வேணும். அப்படின்னா என்ன? பா நீயா உட்காந்து தனியாக அர்த்தம் பண்ணிக்காத, படிச்சு படிச்சு தப்பாயிடும், நீயும் எங்களோட வந்து கலந்து ஆச்சாரனிடத்திலே காலக்ஷேபத்தை கேளு. அப்படி கேட்டாருடைய பகவான் குணங்களை அனுபவிக்கிறதான பகவத் அனுபவம் உனக்கு நிச்சயம் ஏற்படாது. எங்களுடன் சேர்ந்து கேட்பதாலே பாகவத அனுபவம். இப்படி பகவத் பாகவத ரெண்டு அனுபவமாகிற ஆனந்தத்தையும் பெறலாம் வாருங்கோள்னு அழைக்கிறார் இந்த பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள். இங்கே போதரிக்கண்ணினாய் என்ற பதத்தினாலே வாக்கிய குரு பரம்பரையிலே வருகின்றதான உய்ய கொண்டாரான ஸ்ரீ புண்டரீகாட்சரை ஸ்ரீமதே புண்டரீகாட்சாய நமஹாங்கிறதான அந்த வாக்கிய குரு பரம்பரையினுடையது. போதரிக்கண்ணினாயின்னு சொல்லியிருக்கிறதுனாலே ஆழ்வார்களிலே திருப்பான ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புகிறாள். இவ்வாழ்வாருடைய அமரநாதிபிரான் பழமறையின் பொருள் என்னார். அது பழமறையின் பொருள், அதாவது அந்த வேதத்தினுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சுவாமி தேசியன் உத்கோஷிக்கிற அளவுக்கு இருக்கு இந்த அமரநாதிபிரான் பாசுரம். பாகவத சேஷத்துவத்தின் பராகாஷ்டையான நிலையை சொல்லுகிறது இந்த அமரநாதிபிரான். இவ்வாழ்வாருக்கு முனிவாகன போகர் என்றே பெயர். இந்த பெயரிலேயே முனியை தனக்கு வாகனமாக கொண்ட போகத்தை அனுபவிப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் வரதா இல்லையா? இந்த முனிவாகன போகம்ங்கிறதான ரகசிய கிரந்தத்தில் நம் சுவாமி தேசிகன் கடைசியில் முடிக்கும்போது பான் பெருமாள் அருள் செய்ய பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்னு பரவுகின்றோம்னு ரொம்ப தீர்க்கமாக சாய்க்கிறார். இப்போ இந்த எல்லா மந்திரங்களுக்கும் முதன்மையானது எது? ஓங்காரமாகிற பிரணவம். இது இந்த பிரணவத்திலே எம்பெருமானுடைய மேன்மையானது சொல்லப்பட்டது. அப்போ பகவானுடைய மேன்மை ஓங்காரத்தினாலே வெளிப்பட்டது. பாகவதாளுடைய மேன்மை எதிலால வெளிப்படுறது? பாதுகையினாலே. இன்னார் சிஷ்யன் அப்படின்னு தானே சொல்றோம் பாதுகைய இல்லையா? அந்த மாதிரி இந்த பாதுகை என்பது அங்கே பாகவதர்களை சொல்லுகிறது. அந்த ஓங்காரமாகிற பிரணவம் பகவானை சொல்றது. இத ரெண்டையும் தான் இந்த அமரநாதிபிரான்ல ரொம்ப தெளிவா காட்டியிருக்கார் நம் திருப்பாணாழ்வார். முதல் பாசுரம் அமலநாதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அரணும். இப்ப பாருங்கோ, இது முனிவாகரோட ஒரு பிராமணோத்தமனோட தலைமேல ஏறி உக்காண்டு பாடுறார் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு ஜாதியிலே கீழ் ஜாதி, அவர் வெறிவி ஓடுறார். ஐயோ, இவர் கிட்ட வந்தாரே எங்க நாசாரம் ஆயிடுவாரோ அப்படின்னு. அவர் இல்ல, ரங்கநாதனோட ஆஜ்ஞா போய் அவரை உன் தலைமையில தூக்கிடுவான்னு இவர் தன்னுடைய ஜாத்திய நினைச்சு அவரை கண்டு ஓடுறார். நில்லு நில்லுன்னு போய் அப்படியே குண்டாங்கட்டா தூக்கி அவரை தன்னுடைய தோல் மேல வச்சுட்டு வரார் ஸ்ரீரங்கத்துக்குள்ள. இப்படி வரும்போது என்ன பண்ணணும்? அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு அங்கே பாகவத சேஷத்துவத்தை சொல்றாரே ஆழ்வார். இது என்ன அண்ட புழுகு ஆசா ஆகாச புழுகுன்றாள், அந்த மாதிரி என்ன இருக்கு? முனிவ அந்த பிராமணோத்தமருடைய தலைமையில ஏறி உக்காண்டு அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு எம்பெருமானை சொன்னா அது கொஞ்சமும் பொருத்தமா இருக்குமோன்னா இல்லை. இப்போ கைங்கரியம் கைங்கரியம் ரோமே, அந்த கைங்கரியம் என்பது என்ன? கைங்கரியம் என்பது யாதெனில் சுவாமி உகந்த ஏவல் தொழிலாம். நாம யார எஜமானனா சுவாமியா வச்சுருக்கோமோ அவன் நீ இதை பண்ணுன்னு ஆஜாபிச்சு அதை நாம பண்ணம்னா அதுக்கு தான் பேரு கைங்கரியம் அப்படின்னு. இந்த நாம கைங்கரியம்னு நினைச்சுன்னு பண்றதெல்லாம் கைங்கரியம் இல்லை. சொல்லுவா பகவத் ராமானுஜர் காலம் வரைக்கும் எல்லாருமே வைஷ்ணவெல்லாம் பகவத் கைங்கரிய ரூபம் தான் சொல்லுன்றிருந்தாலும் சுவாமி தேசிகன் பார்த்தார் இந்த நாம எதை கைங்கரியம்னு நினைச்சுன்னு பண்றோமோ அது சில சமயம் கைங்கரியமா இல்லாத கூட அனர்த்தமா கூட ஆகும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்கோ. ஒரு சிஷ்யன் ஒரு 9:30 வருவான் ஆச்சாரியநாத்துக்கு. அவரை படுத்துனதுக்கு அப்புறம் அவர் கை காலெல்லாம் சுகமா பிடிச்சு விட்டு அவர் அப்படியே மெய்மருந்து தூங்குற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் போவான். இது ஆச்சாரிய சிசுகள் இப்படி பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் சாயங்காலம் சாயம் சந்தியாவந்தனத்துக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு திரும்பினார். சொம்படுத்துட்டு சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அந்த பாசியில வழுகி கீழே விழுந்தார். கால் மகாபாரதமா வீங்கியிருக்கு. இவான்னு ஆனா திண்டு படுத்துட்டு இருக்கார் ஆச்சாரியன். சிஷ்யன் அங்கேன்னு வந்தான் எப்போதும் போல 9:30. இவர் பஞ்சகச்ச வேஷ்டி அந்த காலை அதுக்குனால அவர் வீங்கியிருக்கிற கால் வீங்கியிருக்கிறது இவனுக்கு தெரியல. எப்போதும் போல காலை பிடிச்சு விட்டான். ஐயோ பாவி என்ன கொல்ல வந்தேடான்னு கத்துறார். நேற்றி வரைக்கும் எவ்வளவு சுகமா இருந்தது அவன் பிடிச்சு விட்டது, இன்னைக்கு அந்த நோவுபட்ட இடத்துல முடிக்கிறது அவருக்கு பிராணாவஸ்தையா இருக்கு, என்ன கொல்ல வந்தியான்னு கேட்கிறாரோனும். அந்த மாதிரி நாம எதை கைங்கரியம் நினைச்சு பண்றோமோ அது கைங்கரியமாகாது. எது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகக்கின்ற செய்கையாக இருக்கிறதோ அதுதான் கைங்கரியம். அதனாலே பகவத் கைங்கரிய ரூபம்ங்கிறத நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம் எந்த நமது செய்கையானது பிராட்டியுடன் கூடிய பெருமாளால ஸ்ரீமன் நாராயணனுக்கு திருவுள்ள உகப்பை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட கைங்கரியத்தை நாம் பண்ண வேணும் அப்படின்றதுனாலே சொன்னார். அதுக்கு பின்னால வந்த திருக்குடந்த தேசிகன் இது ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னா பாகவதாளுடைய கைங்கரியம் இதில் அடங்கலை, அந்த பகவத் சப்தமானது பாகவத பரியந்தம் போறதுனால அதை ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்துக்கு பதில் பகவத் பிரீத்தியத்தம்னா அதிலேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணார்னு இப்படி ஏதோ சொல்றா இருக்கட்டும். அமரநாதிபிரான்ல முதல் பாசுரம் அகாரத்திலே ஆரம்பிக்கிறது. இரண்டாவது பாசுரம் உவந்த உள்ளத்தனாய் அது ஊங்கிற பதத்திலே ஆரம்பிக்கிறது. மூணாவது பாசுரம் மந்திபாய் வடவேங்கட மாமலை. இப்போ முதல் மூணு பாசுரத்தினுடைய இது முதல் எழுத்து எடுங்கோ. அகாரம் உகாரம் மகாரம் இதானே பிரணவம். நாலாவதுல சதுரமா முதல் சூழ். அஞ்சாவது பாரமாய பழவினை பற்றருத்து. ஆறாவது பாசுரம் தூண்டவெண் பிறையன். ஏழாவது பாசுரம் கையினார் சுரிசங்கு. இதில் அ உ ம சேன்னா அண்டுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அப்போ ஓங்காரம் அது பகவான், பாதுகேன்னா அது பகவதாள். அப்போ இந்த ஓங்காரமான எம்பெருமானும் பாதிரிகளான பாகவதாளும் அப்படின்னு இந்த இதுக்கு ஒரு அத்தி அற்புதமான அர்த்தங்களை நம் பூர்வாச்சியர்கள் காட்டிருக்கா. இந்த போதரி கண்ணினாய்ங்கிற பதம் இருக்கு பாருங்கோ. இது கண்ணிலே ஆரம்பித்து கண்ணிலேயே முடிக்கிறார் தன்னுடைய பிரபந்தத்தை. அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், வெண்ணவர்கோன் விரையார் பொழி வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்து அம்மான், திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே. கண்ணில் ஆரம்பிச்சிருக்கார கடைசி பாசுரம் 10வது பாருங்கோ. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயனின் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு அங்கேயும் அமுதினை கண்ட கண்கள் அந்த போதரி கண்ணினாயின்னு இங்கே ஏன் இந்த ஆழ்வாரை சுற்றுறோம்னா இவரை காட்டிலும் இவ்வளவு பொருத்தமா யாருக்கும் அன்வர்த்தமாகாது. அதனாலே புல்லாரக்கனை கிள்ளிக்களைந்தானை சதுரமாமதில் சோழிலங்கைக்கிரைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை வித்தவன் ஓத வண்ணம் மதுரமாவண்டு பாடமாமையில் ஆடரங்கத்து அம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்னதேன்னு சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கிறைவன் தலைபத்து உதிர ஓட்டி அப்படிங்கிறதுனால பொல்லாரக்கனை கிள்ளிக்கிளைந்தானே. இப்போ அடியார்களோட சேர்ந்து கலந்து அந்த அரங்கநாதனான எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆலை மாமரத்தினிலை மேலொரு பாலகனாய் ஞாலமேழமுண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவு இல்லதோர் எழில் நீலமேனியோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. பிரிவ சொல்வா இந்த சி ஐயோ இதெல்லாம் சுத்தமான பதண்ட இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இங்கே ஆழ்வார் நீலமேனி ஐயோன்ற அப்போ அந்த ஆழ்வாரை நெகிழப்பண்ணதானது இந்த பாசுரம். ஆலமா மரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவிணனையான். இதோ அரங்கத்திலே அரவிணனையிலே படுத்துருக்கானே ரங்கநாதன், அவன் மகாபிரளய காலத்தில் அந்த ஆலயில மேலே ஒரு பாலகனா ஈரேழு அதாவது சமஸ்த பிரபஞ்சத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே உண்டவனா இல்லையா, அவனுடையதான கோலமா மணி ஆரமும் முத்துத்தாமும் அப்படியே அவ்வளோ அழகா இருக்கிறது, அவனுடைய நீல மேனி ஐயோ என் மனசெல்லாம் அப்படியே நெகிழ்கிறதேன்னார். நிறை கொண்டது என் நெஞ்சு. இப்படி இந்த பாசுரத்தினாலே திருப்பாணாழ்வாரை எழுப்பினதாக வைத்துக்கொண்டு இந்த இன்றைய உபன்யாசத்தை இடையேன் தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கீசாந்தவாசல்ய சிந்து அழகவிஹிதாபிஸ்வக்யவிர்கிருஷ்டநாதா விலசதிர்திகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமஹோ நந்தனஹேதவே நந்தநந்தனசுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா.